ீவாங்கூயதேகுணரத்தோஷம் பிராட்டுவிட்ட அரவிஜன் நாற்பது ஸ்லோகம் 40வது ஸ்லோகம் அனுபவிச்சோம். நீங்க 41 40வது ஸ்லோகத்துல பிராட்டியுடைய பார்வையை கனிந்த பார்வை அதை கவிகளால் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பூயாம்சு அபாங்காக பூயாம்சோ எழுபதி பெருமாள் பிராட்டியுடைய கடாட்சத்து மேல பெருமாள் இருக்கார் அவங்களுக்கு வர்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். நீங்க 41வது ஸ்லோகம் ஆனந்தபவிஜமஜனவதீவாரதைகளோமுதூரமுதிரைஸ்வரியோமன் மாம் பாலய ஆரோக்கிதை. பிராட்டியுடைய பார்வை என்னென்ன பண்றது சொல்ல போறேன். பத்மா கண் எப்படி இருக்கும் உண்டானது பத்மம் பத்மப்ரியே பத்மினி பத்மசக்தே பத்மாலே பத்மதாய தாட்சி விஷப்பிரியே விஷ்ணு மனோனு கூதேன்னு ஸ்ரீ சூத்ரி சொல்றபடி பத்மேன்னு சம்போதனம் பண்றார். இந்த ஸ்லோகத்தில் தாமரையிலே தோன்றியவனே பத்மே ஆனந்தம் ஜாஸ்தி பிராட்டிக்கு ஆனந்தம் தான். சுகோசிதாஜே நமஹா கடாட்சங்களை பத்தி லட்சுமி சாஸ்திரம் நிறைய திருநாமங்கள் சொல்றது. சுகத்தெல்லாம் தரக்கூடியவள் பெருமாளுக்கு என்ன சுகம் விரும்புவோ அதெல்லாம் தரக்கூடியவள். அப்புறம் பக்தாளுக்கு நித்திய சாந்தாஜே நமஹா பெருமாள் சாந்தர் தான். அதே சமயத்தில் பிராட்டி எப்பவும் சாந்தி பெருமாள் சிறுத்தையும் கோபம் வரலாம். பிராட்டி என்ன திருநாமம் இட்டா சகசிரநாமத்துல நித்திய சாந்தாய நமஹா கவலை துக்கன்றதே கிடையாது. அசோகாய நமஹா நமக்கு எல்லா போகத்தையும் தரக்கூடியவர்களாம். போகதாய சாருகாதாய சிரிப்பு இருக்க அழகான சிரிப்பு பாமிந்தினி நமஹா அவளே ஆனந்தமா இருக்கவள் மத்தவாழ ஆனந்தப்படுத்துறவள் நந்தாயி. அதை ஆரம்பிக்கிறீங்க ஆனந்தாத்மவிகி ஆனந்தத்தை பெருமாளை தரக்கூடியவள். அவராவது குரோதம் ராமன் அவதார குரோதமே கிடையாது. அவரும் ராஜீவலோகத்தின் தாமரை கண்டான் ராமன் தோல் கண்டார் தோழிய கண்டார் தூம்சாம் திருஷ்டிஜத்தா பஹாரி எல்லாம் அவருக்கு பேர். அவரது சமுதிராஜன் வராத போது கோபம் வந்தவர் ராமனுக்கு கோபம் வருமா ராமன்னாலே இனியவன் அர்த்தம். வரல உடனே கோபத்தை வர வைச்சிருந்தார் வாழ்க்கைக்கு அவர் கோபமே வராத ராமனுக்கு குரோதம் ஆகாரைய தீவிரம் அதனால பிராட்டிக்கு எப்பவுமே கிடையாது. அவரால் வர வைச்சிருந்தார் மாத்ராம் திருத்தாம் தற்பயம் தீம் ஸ்ரீ சுத்தம் ஆனந்தோ பிரம்பே திவ்யஜானாது ஆனந்தமா இருக்கிறதே ஒரு கல்யாண குணம் பெருமாளுக்குன்னா பிராட்டிக்கு அதுக்கு மேல சதா நித்யானந்தாயிரமாக தோஸ்மிதாம் அழகான பொஞ்சிருப்பு உள்ளவன் வேதம் சொல்லிட்டேன் தோஸ்மிதாம் பகவதா தமிழேக ஜனித்தேன். அவர் அந்த சிரிப்பு எப்படி வருது பெருமாளோடு இருக்க அப்படிங்கிறாரு பெருமாளுக்கு பத்தியாக இருந்து போகம் தரப்படுகிறாரு மகானந்த நிகவன நிமக்கன் அதே ஆனந்தத்தில் மூழ்கிறார் பெருமாளோடு சேர்ந்திருக்கமே. அதனால் அப்படிப்பட்டவர் சர்வதா ஸ்வயமாகலாம். இது ஒரு காரணம். ஆனால் எப்பவும் செய்திருந்தா ஏன்னா பெருமாள் இல்லாத பிராட்டி இல்லை பிராட்டி இல்லாத பெருமாள் இல்லை. அப்ப சதா ஸ்வயமாகலாம் சோஸ்மிதாம் எப்பவும் சிரிப்பு புன்சிரிப்பு ஆனந்தாத்மபிகி அது காரணம் ஆனந்தம். அப்போ ஆனந்தத்தினால அந்த பார்வையினாலையும் ஆனந்தத்தினாலையும் புன்சிரிப்பினாலையும் பெருமாளை மூழ்கடிக்கிறான். ஈசமஜன மதக்ஷீபாலை பரம்பொருள் அவனே மூழ்கிறான். பகவதிதையே பகவத்யாதே சமாப்பு தேதுங்கேன் தயாசிரகத்தில் பேசி அனுபவிக்கிறார். भगवद्गीतये भवत्या विषयनिधासे श्री दयादेवये अनुसन्धान दयादेवी रूपकमाक समाप्ते तुंगे அப்படியே வசரமா இருக்கணும் போய் மூலிகிறேன். அப்பதிகஜனான ஹஸ்தாரம்பை அகசாமத்திய பெருமாளையே மூலிகடிச்சிருக்கிய பாபிலால எங்க அவருடைய திருப்பினால மூலிகிட்டு எவ்வளவு தாரம் போனோம் வேண்டிய தற்பயந்தியும் அமிர்த தரங்க பரம்பரை ஜபம் சகல ஜீவனங்களையும் சந்தோஷப்படுத்துபவள் தற்பயந்தீம் கீழ்கூட்டம் பெருமாளை மூலிகடிக்கிறார். இன்று ஆனந்த நாள் தயார் அப்பதிகமஜன மூழ்கடிக்கிறது பாபம் பண்ற நம்ம மாதிரி ஜீவன்களையும் சேர்த்து பெருமாளே மூழ்கடிக்கிறது நம்ம அழைக்கிறவன் நம்ம பாபம் போயிடுது. ஈசமஜனாச்சே மதக்ஷீபாரதாது அப்படிப்பட்ட மதக்ஷீபம் அப்படியே அவன் நினைக்கிறான். என்ன வேணும் அரசன்னா சோமலுக்கு போயிரு ஒண்ணும் பண்ண வேண்டாமே மோட்சம் போனா வழிகாட்டு ஒவ்வொரு இடத்துல வேதங்களா வழிகாட்டுது வித்தைகள் 40 வித்தை 32 வித்தை அந்த வித்தி அனுசரிச்சதே வந்தா மோட்சம் வரும். எப்ப வரும் சொல்ல முடியாது. அது விதிகளை தெரிஞ்சவன் ஒழுங்கா அனுசிக்கணும். வர்ணாசிரமங்களும் அதை அங்கமா அப்பப்ப சேர்த்துக்கணும். உபாதைகள்லாம் வந்தா சரணாகதி பண்ணணும் அங்கமாக. இது ஆத்மசமர்ப்பணம் பண்ண மாட்டாவா? அப்ப இது என்ன இந்த மழை வருது காற்று வருது கடங்கள் வருது நோய் வருது எப்படி சரணாகி பண்ணுவோம்? பக்தி யோகம் சரியா போகணும் அங்கமா வச்சுப்போம். நமக்குதான் கர்மத்தியான் கர்ம யோகம் பண்றதோ ஞான யோகம் பண்றதோ கிடையாது. பக்தி யோகம் பண்றது உபாசன சக்தி கிடையாதுனால அகிஞ்சனம் ஆகமங்கள்ல சாஸ்திரங்கள்ல சம்மதிகள் ஆகம சம்மதிகள்ல கடைசியில கீதையை பகவான் சொன்னார். அதற்கிட்ட போக பக்தி யோகமும் அது அங்கமும் அதை பார்த்தா தெரியுது. இவ்வளவு வளனமா 18 அத்தியாயம் பண்ணி மொழிக்கலாம் அர்ஜுனன் கட்டினா ஒண்ணும் வேண்டாம் சுலபமா சொல்றேன். தூக்கி தூர வச்சிரு பக்தி யோகாதிகள் உபாசனைகள் பரித்தஜமாம் ஏகம் சரணம் வச்சு என்னால எதுவும் முடியல மோட்சம் என் காலை தீர்ந்து போச்சு. அது எவ்வளவு அந்த அங்கங்கள் சொல்லக்கூடிய ஆகம கோவில் எத்தங்கிருக்கும் பிராதிகள் வச்சு அது இந்த அங்கங்கள் கொண்டு காலை வழுகினர் திருமாலையில மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ரொம்ப வசதியான பக்தி யோகத்தான் வேண்டாம் விட்டுட்ட மெய்மை மிக உணர்ந்து அந்த சரணாகதியுடைய தத்துவத்தை நான் உணர்ந்துட்டேன். பக்தி யோகத்துக்காக வசத்தியம் தரும் ஆறு சந்தி சரணஸ்து கலாம் கோடி தமையும் அப்படின்னு பிரமாணம் இருக்குது. சரணாகதியுடைய கோடியில் ஒண்ணு கூட மற்ற உபாசனைகள்லாம் ஈடுபடுற அவ்வளவு மிகவும் உள்ளது. அதுதான் மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பி அறிந்து கொண்டு சரணாகதி பண்ணுங்கிற ஒரு உபாயத்தை தெரிந்து கொண்டு ஐம்பது நடக்கி அதுக்குண்டா அங்கங்கள்லாம் இருக்க முடியும். அதுக்கு ஒரு கண்ணாபண்ணா இருக்க முடியாது. சொருகமான உபாயம் காம்பரத்தலை எடுத்து அது கொஞ்சம் கூட ஆசை கிடையாது. கர்மி பண்ணி பார்க்கலாமே ஞானி பண்ணி பார்க்கலாமே அதில் பூச்சா போச்சு அது ஆசையே கூடாது. வேரோட அறுத்து களை கிளை எல்லாத்தையும் அறுத்து நல்லா மொட்டாடிக்கிற மாதிரி அதை விட்டே போறது அது போனா என்ன ஜெயிக்க முடியாது. என்ன வீடுனா கீழே தானே விழுவான் சிறமாதிரி எப்படி இல்லையே தரவு தத்துவார் போல என்ன தொரவு தத்துவார் போய் அரசு போட்டி போடுற கடத்த தாண்டு பெரிய தரவு கடை மூணு அடியில் ஊஞ்சலாம் தோத்து கூடான். 30 அடி கிணறு இருக்கு 30 அடி போறதுக்கு முன்னே கொஞ்சம் முன்னு உழுந்து கூடான். என்ன வித்தியாசம்? மூணு அடியில் தோத்தவன் தோத்தவன் தான் 29 30 தோத்தவன் தோத்தவன் தான் தாண்டல. அதெல்லாம் எழுதுக போ காம்பர தலைகரித்தவன் கடைத்தலை இருந்து வாழும் திருவடியே கதி கடைத்தலையிருந்து வாழும் சோம்பரை உகத்தி போறும் நல்ல சோம்பத்தனம் பிரபல கஷ்டப்படுறதே கிடையாது. உபாசம் பண்ண வேண்டாம் யோகங்கள் பண்ண வேண்டாம் இதை சொல்லி தெரியும் அந்த நம்பியிருக்கேன். மகாவிஸ்வாசம் அப்படிப்பட்ட சோம்பர்கள் அந்த சோம்பர் ரொம்ப பிடிக்குமா பெருமாளுக்கு எல்லோருக்கும் பண மோட்சத்துக்காக பிரயாசப்படுறேன், சரி பண்ணட்டும் அப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவேன். இவன் என்ன நீதான் கறி என்ன பண்ண முடியாதுன்னு இவரை ரொம்ப பிடிக்கும். இவன் நான் தான் கறி அப்படின்னு சொல்லிட்டான். இவன் சோம்பரை உதத்தி போலம் சூழ்வன இறங்கத்தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர்கள் சோம்பேறித்தனம் உண்டுவாரு. இது சிறப்பாரு அதக்ஷீவாதல பிரேம ஆத்ரைஹி. அப்போ பெருமாளுடைய திருக்கண் வர்றது, அதாவது நினைகிறான் பிரபன்னன் பிராட்டி அதுக்கு காரணமாக அஜஸ்தின் நாபராத்யடி. பெருமாளை கோபம் வந்தால் கூட யார் தான் தாபம் பாபம் பண்ணல இவன் ஏத்து போன்றான். அப்போ பிரேமாத்ரைஹி அன்பாக நினைகிறான். அபி போல முத்வக அப்படி கரை புரண்டு போறது. வெள்ளம் வந்தா கரையும் தாண்டி ஓடும். அவ்வளோ ஒரு திருப்பை பிராட்டிங்க அதனால என்ன அனுந்து தீர்த்தமானார். அண்ணாச்சே போய் தீர்த்தமானம் வெள்ளம் வந்துருக்கு. நீ தீர்த்தமான ஆசிரியர் கட்ட கூட வெள்ளம் உடனே அனுத்துரும். வெள்ளம் பெருவெள்ளம் இன்பமாக பெருவெள்ளம் திருவியாக பெருவெள்ளம் பிராட்டி வேணும்னு நினைக்கிறது. அப்போ ஒரு திவலையே போருமே இப்படி நினைச்சே என்ன ஆகும் மனுஷனுக்கு. ஒரு திவலை போறோம் பிரதிபிந்து வந்த கழிகை அந்த தீவிரத்தில் தெரிஞ்சிட்டாலே சில பேர் பிரம்மா வரா இந்திரன் வரான் ருத்ரன் வரா பெரிய பட்டத்தில் இருக்காள். அது காரணம் என்ன? பிராட்டியில எங்கேயோ ஒரு துளி அந்த தனி ஓரத்தை தெரிக்கிறத அது பட்டதே பிரம்மா வாயிட்டா ருத்ரன் ஆகிட்டோம். செல்வத்தை செல்வம் வந்துருக்கு ஐஸ்வர்யங்கள் பிரம்மாண்ட வட்டம் ருத்ரன்ற வட்டம் எந்த வட்டம் இப்படி தேவதைகள். ஆனால் மதம் வந்துரு தடமாறி போறான். உன் கிருபையினால அதிகமான கிருப கொடுத்து தரமாக இருக்க அப்படிப்பட்டவன் நீ அப்படிப்பட்டவன் பிரபத்தி கடைத்தலை கீழே அதான் சொன்னான். கடைத்தலை கடைசி உபாயம் அதான் மாமேவையே பிரபத்தந்தே மாயாமே தாம் தரந்திதே. பெருமான் மாயை அப்படியே புத்திய மாறாட்டம் பண்ணுவார். கொஞ்சம் சோதனையெல்லாம் பண்ணுவார். அவரே சொல்ற என்ன சரணாக இருந்தேன் நம்மளாம் பண்ண மாட்டேன். என்னுடைய மாயை அவர்கள் கடந்து விடுவார்கள். மாமா மாமேவையே பிரபத்தியே மாயோ அமேதம் தரந்தது. அதனால கோடி கணக்கில் ஒன்னு பக்தி வரணும் இணையாகாது என்று சரணாகுது. பிரபன்னா ரண்யேகாம் நரிசி முகந்தோதிஜ பதம் முகந்தன்னு பெரிய பெருமாள் இருக்கு. மோட்சம் தரவன் பிரபன்னாருக்கு தவறு பத்தவாளுக்கு உடனே மோட்சம் தரமாட்டான். பகவதன் கருணாதி பண்ணி வைக்கிறார். ஆச்சாரிய பிரபத்தி ரொம்ப விசேஷம். பாகவத பிரபத்தி என்ன அவ பெருமாள் நினைக்கிறானோ இல்லையோ ஆச்சாரியார் நினைச்சா ஒண்ணும் நடக்காது. ஒண்ணும்பகவதிவானே பெருமாள் தலைமா கருணாதி பண்ண மோட்சம் கொடுத்துருவான். அவன் கொடுக்கிறானோ இல்லையோ சந்தேகம் வந்தார். ஆனா ஆச்சாரியார் அணுகினாக்க சந்தேகமே கிடையாது. பெருமாள் போய் நிர்பந்தம் பண்ணுவார் இல்லையா மோட்சம் குழு நதம் தத் பக்த பரிசீலியாரதாத்மனம் அவ்வாறு நீ பண்ணுன்னு ஆனந்தாத்மபிஹி ஒரு காரணம் ஈச மஜ்ஜின மதக்ஷீபாசைஹி ஆகர பிரேமாத்தைஹி. எழுத்து வரைக்கும் இருக்கு ஒரு அன்பு. வாயோட சரி உதட்டோட பேசுறாங்க அப்படி கிடையாது. கழுத்து வரைக்கும் போறது வரணும். ஆக்ராம் புஷ்கரணியும் அந்த பிராட்டியில ஈரம் இறக்கம் ஈர சுபாவம் ஆக்ராம் புஷ்கரணியும் அப்படி தாமதியானவள் இரக்கம் உள்ளவள் ஈரம் உள்ளவள். அதனால சீஸ்திரியில பிராட்டி கடாட்சங்கள்லாம் தேசிய காமிக்கிறது. அடிக்கடி திருநாட்டு ஜெயை இவங்க திருப்பதி சொல்லிது அப்பா ஜெய வஜே தேவிஜே தியானம் பண்ணஜே சாந்திர வாத்சல்ய சித்தைஹி திரட்டியே அமுத லகரையில் சம்பிரம்மதவியி அமுத வெள்ள அலை அலை எப்படி வரும் மேல் மேல மேலும் வந்துருக்கும். ஒரு அலை போச்சா பின்னாடி அது மேலே அது மேலே வரும் அப்படி அலை. இப்படி பெருமாளுடைய திராட்டியுடைய அமுத கடாட்ச லகரி இருக்கு. திராட்டியே திருப்பி உள்ளவள் அந்த மேல்மேலும் இந்த பார்வை இருக்க அது சகபாட்டியா அந்த கிருமிக்கு கூட படிச்சவா கிளாஸ்மேட் அது கூட சேர்றது. அதெல்லாம் அது ரெண்டும் சேர்ந்த உடனே பிராட்சி எனக்கு நிறைய வந்துருக்கும். பெருமேதாபத்தை வருகிறதே கால தத்தன் சிவம்மா தாபத்ரயம் ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தேவி மூணு தாபங்கள் மனசார வாழ்க்கை இருக்கும். அதனால நான் ரொம்ப தாபத்துல இருக்கேன், வெந்துன்னு இருக்கேன். உங்களுக்கு திருவள்ளுவர் பெற்றதுனாக்கா ஒண்ணும் கிடையாது. இனிய கண்களாலே பார்வைகள்னாலே அப்படியே நினைச்சு விடுறேன். பாவங்கள்லாம் போயிடுச்சு. அப்ப தேசிய சொல்றது தான் இங்க கட்டர் வந்து ஆகல பிரேமாத்ரீஹி இருக்கிறார் திராட்சி சொல்றார். திராட்சி என்ன பண்ண முடியாது, பெருமாள் கொடுக்க மாட்டா கொடுக்க சொல்லுவா, நிறைய கொடுப்பா, திட்டமாகவும் கொடுப்பா. சுசேலோபாக்கியம் பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு கொடிய தகப்பாடியா இருந்தவர் கிருஷ்ணனோட விஜயில வறுமையில வாழ்றவர். ஏகப்பட்ட பசங்க சாப்பாடு கூட ஒன்றும் கஷ்டப்படுறவர். இன்னும் பெருமாள் பரியாதவர், யாரையும் யாச்சிக்கவும் மாட்டார். அப்ப ஒரு நாள் பத்தியை பத்தி என்ன சொன்னா, கிருஷ்ணனை போய் பாரு உங்களுக்கு தகாதானே பெரிய ராஜாவா இருக்காரு, அவர் நினைச்சா சர்வேஸ்வரன் சொல்லி சொல்லிருக்கேன் அடிக்கடி. சரி, அவர் சங்கோஜம் இதை போய் கேட்கலா பெருமாள், அவர் வேதாந்தி சொல்லு, அவர் நிர்பந்தம் பண்றா குடும்ப கேட்ட மொழி. சரி, எப்படி எப்படியாவது சாக்ஸ் சொன்னது என்ன போற வெறுப்ப போய் பார்ப்பாங்க ஏதாவது கொடுக்குனாங்க. ஐயோ அவர் வரத்து வச்சிருந்தா பசிக்கு, அதுல இருந்து எடுத்துருவோம் கொடி எடுத்து வச்சு போட எடுத்துட்டு போற கட்டி எடுத்து முதல்ல வாழ்க்கை கேட்பாங்க. ரூபத்தை பார்த்தா விடுவானா ராஜாக்கு, ஏழை பிராமணன் கந்தரன் கையும் பூச்சிருந்து கிருஷ்ணன் வாழணும் யார் நீ விட மாட்டேன். நான் அவரோட படிச்சவனா சொல்ற அப்புறம் உள்ள போய் கிருஷ்ணன் சொன்னோடனே சுதாபமான கேது கிருஷ்ணன் ஓடி வர ஆட்சி போய் அவர் கட்டிட்டு கொஞ்சம் உட்கார வச்சு உபதாரணம் பண்ணி ருக் பண்ணியோட அப்படி ஒண்ணு வெறுமையா பரியாசமா கேட்கிற நீ என்ன சாப்பிட்றதா கொண்டு போயிடும் வேண்டிய விடாஞ்சினி எங்கிட்ட என்னவா இருக்கு முடியல தயங்கி தயங்கி அது அவள் காமிச்சா. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத்தம் புஷ்பம் பரந்தோயம் பக்தியா, பக்தியோட எது கொடுத்தாலும் பெருமாள் எல்லாம் பிடிக்கும். அண்டா அண்டாவா சக்கர பொங்கல் எதுவாலாம் பக்தி இல்லாத பண்ணியா கண்ணாடி கூட பார்க்க மாட்டேன். அத்தம் புஷ்பம் பரந்தோயம் அதுதான் பிடிக்கும் எனக்கு. குடும்பம் செய்ய குழு நான் அப்படியே சாப்பிட்டேன். நம்ம என்ன இருக்கே இன்னொரு படி கொடு என்ன கருத்துக்கா ருப்பணி லட்சுமியோ தேவன் ஒரு கொடி ஆகணும்னே நல்லா ஐஸ்வர்யத்தோடு நினைச்சுட்டே சாப்பிட்டார். எல்லாம் வந்துருச்சு அவருக்கு. இது முட்டையும் ஒரு முட்டி அவரு சாப்பிட்டார். ரெண்டாவது முட்டி கருத்துல கையை புடிச்சுட்டான் மாண்டாம் சாப்பிடாது. என் ரிப்பாட்டு அழிவு சாப்பிட்டு எங்கேயாவது இருக்க போயிட போற செல்வத்துல. அதனால ஐஸ்வர்யத்தை கொடுக்க பிராட்டி என்ன பண்ணா பெருமாள் ஒரு முட்டி அவர் சாப்பிட்டார். ரெண்டாவது முட்டி கொண்டா சாப்பிடறேன்னு நேர்த்துட்டா ஒரு முட்டி போருமே நீ சாப்பிட்டதை திருப்தி ஆனது ஒரு முட்டியே போறோம் ரெண்டா சாப்பிடாத ரொம்ப சமர்த்தி வரலையோ. அதனால அப்படிப்பட்ட கிருபை பிராட்டிக்கு கூலம் உத்வக கிருபா அப்படி வெள்ளம் வேற பரவுறது தம்பளம் அவித அஸ்வம் அதிசெய்கி நம்மளும் தாழுமா அவ்வளவு வருது. கிருபா பரவிங்கதனகரா கிருபைனா என்ன மற்றவர்களுடைய துக்கத்தை உடைப்பது கிருபையின் நிலத்திலும் எரி பாயங்க கிளை கிருபை எப்படி போறதுங்க ஜலம் வருது ஒரு மோடு வந்தா நின்றுடும் ஏறாது. நிறைய வெள்ளம் வருது அந்த மோட்டையும் மேல ஏறி போடும். அப்படி கிருபையா பகவானது. அதனாலே சம்பளாவனம் அப்படியே மேல அழிஞ்சி ஓடுறதுனால பாப்பம் அழுத்தான் ஓடி போறது சம்பளாவனம் கிருபா சம்பளம் அவித கஷ்மாதி இருக்கிறேன். ஏன் கொஞ்சம் நிறுத்தினா பெருமாப்பட்டம் ருத்ரப்பட்டம் உன்னுடைய கடாட்சிகள் அந்த வெள்ளத்துல அது பக்கத்துல இருந்தா தெரிக்கும் டிராப். அதனால வந்த பட்டம் வாழ்க்கை. ஆனா கர்வம் வந்துடும் பிராட்டிய கடாட்சி வந்து நினைக்கிறதுல வாழ்க்கை. அப்ப கர்ப்ப வந்துடும் வாழ்க்கலாம் ஆகல பிரேமாத்ரீஹி அதே மாதிரி பிரதிபந்து பத்த கலிக பிரம்மவாதி விஷ்ணீஹி அந்த திருநாளே என்ன பண்றாங்க நினைக்க மாட்டாளே. அப்பேற்பட்டவள் விக்ரமே அந்த பார்வை இருக்கேன் அந்த பார்வை என்ன கருவழி, அந்த கருவழி இருக்கே அதுலயே தகவல் மாறி உன்னுடைய கருவழினால்தானே பெருமாளே கருப்பனான். பெருமாள் என்ன கருப்பன்னு சொல்லுவான், அவர் எப்பயும் கடவுள் உண்டு. சத்தமுத்தாக கர்மதான் வர்ணங்கள் திரவியங்கள் திடங்கள் திரவியங்கள் சொல்ற போது ஆரம்பத்திலே தியான ஸ்லோகம் பேசுகிறோம். அழகான ஸ்லோகம் அது திருநீர் சேமிப்பாயுது. லக்ஷ்மி நேத்தோ பரஸ்ரீ சத பரிஜயா கேரளம் வர்த்தமான நாபி நாளீகரின் சென்னை மதுர படலி சத்த கஸ்த அவலம்பகம் அஸ்மாகம் சம்பதோகானே அவிரத துளசி சஞ்சாத பூமா காலிந்தி காந்திஹாரே கலையுது பபுஷா காளிமா கைட்டபாரே காளிமா கைட்டபாரே காளிமா கைட்டபாரே மதுசூதன் ஐக்கியம் உடைய கருப்பு இருக்க பெருமாளி கருப்பு மதுசூதன் ஐக்கியம் கருப்பு கிடையாது. பட்டிகை சங்காசம் சாக்கியாவர்தாம் கரசரசி தேகி புஷ்பகம் சங்கரக்கிரி படிக்கிறே ஐக்கியம் ஸ்வரீகம் மாதிரி இருப்பார். ஆனா இங்க தத்துவம் சொல்லும் போது பெருமாள் சுபாவம் கருப்பு தானே, ஐக்கியம் கருப்பு நேரம் எப்படி அவன் கருப்பு நேரம் வந்துச்சு பல பல படிக்க மாதிரி லட்சுமி நேற்று பரஸ்டி விராட்டி பெருமாளை பார்த்துட்டே இருக்கா. லட்சுமி சொன்ன லட்சுமி இருக்கிறவன் மடித்து பண்ற குழந்தை பெருத்த பிராட்டியே கண் வாங்காம பார்த்துருக்கா பெருமாளை விராட்டி. லட்சுமி நேத்துவ பரஸ்டி சதத பரிச்சயம் க்ஷணம் கூட வருது அப்படியே பாத்திருக்காரு. அவ கருவழியா பார்த்துட்டே இருக்கிறதா அந்த கருவழி அப்படியே பெருமாளை போய் போய் கருப்பனாயிட்டான். சம்வர்த்தமான கருப்பாயிட்டே வரான். அது மட்டும் இல்ல பெருமாள் கருந்துளசி தெரிஞ்சிருக்கான், அது ஒரு கருப்பு. அந்த கருந்துளசையில ஒரு பூ இருக்கு, அந்த பூவை தேர்ந்தெடுக்கிறது வண்டு தெரு வண்டுகள் வருது. அப்ப நாபி நாளிகரின் கண்ணு மதுரபடலி ஏற்கனவே கருவழியாக கருப்பாயிட்டான். இந்த வண்டுகளாலே வண்டு சோழனாயிருக்கு கருப்பு விடுவது கருப்பு தானே பொழுது பகவானுக்கு தர்த்தஹஸ்தோ அவலம்பா அவருடைய துளசி துளசி மாலை வண்டுடைய கருப்பு அவரையே கருப்பு கருப்பு கரு சேர்ந்து வேதனை ஷியாமா கருப்பன் தான் செலுத்து. ஷியாமா ஏகரூபா பவந்தி ஏவமி விஹி பிரஜாபதேஹே சொல்லிட்டு. அப்போ அது மட்டும் இல்ல அவ்வளவு கருப்பா இருக்கு என்ன மாதிரி இருந்தார் யமுனை ஆறு ரொம்ப கருப்பா இருக்கும். கங்கை குழம்பு இருக்கும் வெளுப்பா இருக்கும் கங்கை ஆறு மட்டும் யமுனை ஆறு மட்டும் கருப்பாவே இருக்கும் அது அந்த கருப்பு. ஏன்னா யமுனை கரையில இவன் சஞ்சாரம் பண்ணவன் இவன் கருப்பு யமுனை கருப்பு யமுனை கருப்பு தோக்கடிச்சு இவன் கருப்பு எத்தனை கருப்பு அப்பேற்பட்ட கருப்பு கருப்பன் இப்படிப்பட்ட எதனால பிராட்டியுடைய பார்வையினால் ஆரம்பிச்சு விஷ்கம்பா கருப்பு திவலை இருக்கு. திருவையுடைய திவலை பெருமருந்த படங்களாக வந்து அவள் கருவம் சொல்ல சொல்றது அக்ஞா பயந்த அசார்த்தம் விஸ்வேஸ்வரன் மூலமாக பிராட்டி ஆக்கியம் பண்றா. லோகத்தெல்லாம் நித்திய சித்தமானம் பண்றது நித்திய சூரிய அடக்கிறது இப்படி பெருமாள் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்தை லட்சுமி பிராட்டியாக ஆணையிடுறாள். அப்பேற்பட்ட லட்சுமி பதி அவன் பத்மேதே பத்மான் சொல்றான். அடுத்த ஸ்லோகம் 41 முடிச்சோம். அது ஒரு வாட்டி தெரிவிக்கிறோம். ஆனந்த பவிஹி ஈஜமஜ்ஜினமதி மாரதி ஆகல பிரேமாத்வேரவி கூல உத்வா ஆரோக்கியதை அப்பேற்பட்ட திருக்கங்கள் பார்வை அந்த பார்வையாவை எனக்கு கிடைக்கும் கடாட்சிக்க வேண்டும் சொல்லி முடித்தார். 41 அடுத்து 45 ஸ்லோகம். அதிகோமலாதவரியம் வாசாம் விமர்தக்ஷமா. நீ மிருதுவானவள், உனக்கு மிருதுவான திருமேனியை வர்ணிக்கிறேன் இல்லை உனக்கு திருமண எப்பேற்பட்ட திருமேனி உண்டாவது பத்மை அத்பத்திலே உண்டானா கூட அந்த அதுக்கு மகரந்தமே உன்னை உருத்தம், அது கூட ஒன்னால் தாழ முடியாது. அதுக்கு மகரந்தத்தை காட்டும் தாமரம் வந்து பொருது, அது கூட மகரந்தம் இன்னும் பொருது, அதுவே அது உண்டான பிரியாட்டிக்கு உருத்தமா அவ்வளவு பொதுவான விவரிக்க போற. அப்படிப்பட்ட பங்கஜலஜா மகரந்த பொழிய உன உருத்தம் அவ்வளவு மார்த்தவம் பெருமாளுக்கே மார்த்தல. இப்படி நிறைய வந்து காருண்யம் எத்தனையோ விவரிக்கிற பாஷிக்காரர் பிராட்டிக்கு எப்படி அதுக்கு மேலதான் இருக்கும். பங்கஜரஜா பாத அருண் துதமேவ இந்த மகரந்த தொழியே உன்னை உருக்கும் மெதுவான வளவழ மனு அப்படி மெலிசியாக கூடிய மகரந்த தொழிலுக்கு தாமரை நடுவுல நடுவுல இன்னும் முழுது அதே ஒன்னு நீருக்கு உருத்தவர்கள் பார்க்கலாம். அருண் துதமேவ கேடியை பற்றி ஆரோ அப்படியே அப்படியே உன்னை பார்க்கார் உன் கைகீழம் பண்றார். நிறைய ஸ்ரீசூர் சொல்றது நிறைய சேட்டிக தோழிமார்கள் பெரு பிராட்டி கைங்கிற பண்றார் அவ பார்வை கூட பெரு பிராட்டிக்கு உருட்டுறதான் அது ஊர் என்னன்னு பார்க்க அதுவும் பெண்கள் அப்படி எள்ளு தெரியவாளுக்கு பலம் இல்லாதவாள் பெண்களுக்கு பார்வை இருக்கு அதுவும் உருத்துறது தாமரம் மரகந்தம் உருத்துறது முதல் சொன்னார் அவரோ ஒகிதைகி பொண்ணையே சேர்க்கிறாவா அது உருத்துறதுதான். அங்க கிலானிகி வாட்டம் ஏற்படுது லீலாரையும் இந்த எல்லாம் தாமரை இல்லையா தாமரை உண்டான பத்மஹஸ்தி பத்மஹஸ்தான பெயர் அவருக்கு பத்மநேமின் தாமரை எப்ப கையில் வச்சிருப்பார் பெருமாள் மாதிரி சங்கஜகத்தை வச்சுக்கிறவா இருந்தா கூட பெருமாள் பத்தி நான் மிருதா இருக்க கூட சங்கஜகத்தை வச்சுக்கிறது இதர தேவதான்ற ஸ்ரீ தெய்வங்கள் போல வச்சுக்கிறது இல்லை தாமரைதான் வச்சுக்கிறார் கையில் தாமரை வச்சுக்கிறார் அவர் எல்லாமே தாமரை தாமரையே உருத்தம் போடுறது அதே வந்துக்கிறார் தாமரை தூக்கவே மிருதுவான ஒன்னால அந்த மிருதுவான தாமரை கூட தூக்க முடியாது போல இருக்க மார்க்க அவ்வளோ ஹரி பூஜை அது மட்டும் இல்ல பெருமானுடைய ரெண்டு மார்புல போய் அமர்ந்து நீ தாமன் ஒரு தாமரை அங்க நீ மார்பு அங்க போய் ஏன் மாட்டேன் அங்க என்ன இருக்கு சீவத்தை மது இருக்கு அதுதான் பெருமாள் பிராட்டி போய் அமர்றான் சீவத்தை உனக்கு கொடுத்தாதான் அப்புறம் வைஜெயந்தி மாற பெருமாள் தெரிஞ்சிருக்காரு அது இப்படி எப்படி ஆடுறது உனக்கு உளுத்தாதா கௌஸ்துபணியை தெரிஞ்சிருக்காரு இப்படி எப்படி ஒன்னோட ஒண்ணு வருஷத்துக்கு உனக்கு உளுத்தாதா நீ பத்மாவாஜி ஹரிபூஜை வனமாலையா தோலா ஊஞ்சல் ஊஞ்சல் வேற மாதிரி இருக்கு ஆ கஷ்ட இவ என்ன கஷ்டம் பெருமை பார்த்த பிராட்டிக்கு என்ன இவ்வளவு மார்த்துவதுக்கு இந்து வருதுன்னு கஷ்டப்படுற கஷ்டம் சர்தாஸ்பதம் அதி கோமலா நீ கோமலா பேர் கோமலா மாதிரி பேர் திருக்குழந்தை தாயார் சாரங்கபாணி ஆறாவது ஆழ்வான் தாயார் கோமலாம் பாண்டு கோமலம்னு அதிகோம் கோமலன் மெதுவானவள் அதிகோமலா மிகவும் மென்மையாக அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படி தேசனு இப்படி பிராட்டியோட திருமேனியானது நான் போய் வர்ணிக்கிறேன்னா இதெல்லாமே நீ வாடி போறேன்னா என் வாக்குனா நீ வாடி போக மாட்டியோ அப்படி சொல்லக்கூடிய புன்கவியா வாடி போட்டுக்கிறோம் என் பத்தவெல்லாம் இருந்திருந்தா கூட உன்னுடைய மார்த்தவ வாழ்க்கை கொஞ்சம் தான் வரும் அவெல்லாம் அங்கங்கள் தான் ஸ்ரீபூமி தேவது அவளும் பார்க்க உடனே பார்த்தவ பராகாஷ்டா பார்த்தவத்துடைய கடை எல்லை பிராட்டி விஷாலோகி தேகி அவ பார்த்தாலே போறோம் கிடைக்கமே போறோம் நமக்கு தொட்டா சொல்லு ஒரு செடி இருக்கும் தொட்டா உடனே மூடிக்கிட்டு இலையெல்லாம் எதை இதுக்கே அந்த கதினா பிராட்டிக்கு என்ன சொல்வது கோப்பக்குழையும் அனிச்சம் தமிழ் சொல்வார்கள் அதனாலே சாகசம் நான் உன்னை வர்ணிக்கிறதே சாகிதம் புன் கவிதை இப்படி எல்லாம் உலகிதான்னு நினைக்கிறார் நீ அதனாலே ஹா கஷ்டம் ஹா கஷ்டம் சோழனே இவ்வளவு மாதிரி வர்ணிச்சுட்டு கண்ணால பார்த்தாலே உனக்கு வாடுறது சொல்ல போது உன்னை வர்ணிக்கிறதையும் வார்த்தை போய் உன்னை என்ன பண்ற துன்புறுத்த போறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் 42வது ஸ்லோகம் சொல்லி முடிக்கிற மறுபடியும் சொல்றேன் 42வது பாதாரும் துதமேவ பங்கஜேதை அங்கிராம்பாஷதவிதவுலாதேவனமாலயூஜே ஆகஷ்டசப்தாஸ்பதம் கேதஸ்ரீ அதிகோமலா தருய வாசாம் விமர்தக்ஷமா 43வது போகிறோம் அதை வர்ணிக்கிறார் திருமணியா மறுபடியும் வர்ணிக்கிறார் அமர்யாதம் அகண்டகம் தனயுகம் திருமேதி எப்படி பார்வை மார்புகள் குருவ நெறிப்புகள் சிரிப்புகள் அதெல்லாம் அந்த கீர்த்தியில இன்னும் போகவே இல்லையே எவ்வளவு சொன்னா போறாரு சில பெருமாளுக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தங்கள் அந்த வெள்ளத்தில் இறங்கலாம் பெருமாள் ஒரு யௌவன தசை பெருமாள் யௌவன தசை திருவே நேரங்கிற நிறுவனம் கிரந்த துவாரம் அதெல்லாம் அனுபவிக்கிற இந்த ஸ்லோகத்தில் யௌவன தசைனர் தேத்தன யுகம் அத்யாபி யௌவன சைசவ யௌவனம் வெதிகரகா ரெண்டு திசை சைசவன குழந்தை அதெல்லாம் தாண்டணும் அவன் எவ்வளவு திசை வருது எவ்வளவு திசைக்கு போகல அகுமாரி யுவான் பெருமாள் பிராட்டி அப்படிதான் இருக்கா அதை காமிக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றுதான் யுவா குமாரகா அகுமார யுவா பதினாறு வயசு தாண்டி பதினெட்டு வயசு தான் பதினாறு வயசு தாண்டி பதினெட்டு வயசுக்குள்ளேயே அது எவ்வளவு திசை இப்படி ஆயுர்வேதம் சொல்றது நம்ம இந்த விஸ்வாமித்திர ராமனை கேட்கிறார் காட்டில் ராட்சசா தொண்டர்கள் ஜாஸ்தியா இருக்குது ராமலட்சுமண அனுப்பு அப்படின்ற கண்ணு மாதிரி வளர்த்தார் தசரத் ராமனை ரொம்ப நாள் குழந்தை இல்லாத 60,000 பத்திரிகை இவர்தான் சௌதரிக்கு தான் பிறந்தார் அவர் போய் காட்டுக்கு அனுப்பி ரட்சணத்துக்கு வில்லும் ஆயுதம் கொடுத்துன்னா துணிஞ்சு போட மாட்டார் தசரதர் பெஞ்சிடர் உனசோடசோமே ராமஹா ராஜீவலோச்சனகம் தசரத் சொல்றாரு என் பையன் ராமனை கேட்கறிய நீ காட்டுக்கு 16 வயசுக்கு இன்னும் நிறையில குமார வயசுல வரலையே காட்டுல அந்த பையன் என்ன பண்ணுவான் குழந்தை ஆஜீவலோச கண்ணு பாவம் தாவரைவா இருக்கு துவாதச சரித்திரத்தை பார்க்கும் போது விஸ்வாமித்ரியாக சமர்ப்பிக்கும் போது 12 வயசு அதான் பூரஷோட சேனர் 16 வயசு பருவ வாழ்க்கை மூட்ட அதனால கல்யாணத்த போது சீதைக்கு 8 வயசு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் நித்திய விவகாரம் ஆத்தியம் நித்தியமா இருக்கிறது எவ்வளவு அழிஞ்சு போறது இல்ல மற்றவா மாதிரி இல்ல யுவா சுவாசோ ஆஹா பரிவீட்ட வேதம் யூபஸ்தம்பத்தை வர்ணிக்கும் போது பெருமாள் மாதிரி யூபஸ்தம்பம் யுவாவாக்கு நல்ல பீதாமரம் தச்சுக்கிற பெருமாள் இப்படிதான் வர்ணிக்கிறது அப்ப சைசவ எவ்வளவு வெடிக்கிறோ காத்திரேஷு சைசவருக்கு வயசு போயிட்டு எவ்வளவு வயசு வரல அந்த மாதிரி இருக்கார் பிராட்டி செய்தி யௌவனம் வெடிகரத்தே காத்தேகு வாசனை வருது நம்ம அப்படி திருமேனியில எந்த துவாரம் துலாதுஷாம் நித்திய புஷ்டாம் கடீசரி அப்படி சங்கீர்ணே கல்வியம் வயசு வர்த்தது அதனால பிராட்டி பத்மினி ஜாதிக்கு முன்மாதிரி மாதிரி ஸ்திரீகளுக்கு 8 ஜாதி சொல்லுவான் அஸ்தினி பத்மினி சித்தினி எப்படியோ சொல்லுவான் அதில் உயர்ந்தது பத்மினி அவன் உடம்புல எப்பவுமே வாசனை இருக்குமா அந்த மாதிரி பிராட்டி கேட்பானே பிராட்டி பத்மினி ஜாதிகள் முன்மாதிரி இருக்குவாள் நான் தான் முதந்த பத்மினி கந்தத்வாரா பத்மினி பத்மகம் தாஸ்யாசு அப்ப இந்த சௌரவம் பெருமா பிராட்டிக்கு வாசனை எப்பவும் இருக்கு அவளுக்கு வாசனை பிடிக்கும் கந்தத்வாரம் அதே அவளே வாசனை வாசனையான உபச்சாரம் பண்றோம் ஏகாந்தத்துல பத்மி பதத்து நடக்கும் போது இப்படி இந்த ஏகாந்தத்தை யார் உபதேசிக்கப்படுது வேதம்னா ஆச்சாரியக்கு போறோம் எழுதி படிக்கிறது ஆச்சாரியருக்கு தேவைப்படும் உரையம் பண்ணி சாஸ்திரங்களை வாசிக்கிறோம் ஆச்சாரிய உபதேசிக்கிறார் வித்ய வில் வித்ய இது அப்படின்னா யுத்தத்தில் திருணாச்சாரியர் வாழ்றது துரியோதன உபதேசம் மாதிரி எல்லாருக்கும் ஆச்சாரியம் உண்டு வாத்தியம் வரலையும் இப்ப பதி பத்தி சம்பவம் யார் வாத்தியார் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியுமா இது பதிக்கு பத்னி வாத்தியார் பத்தி பதி வாத்தியார் அது மாதிரி தசவித சம்பவம் சொல்லுவா ராமசாஸ்திரத்துல காந்த தேசிக கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரியம் பெருமாள் காந்த தேசிக கரெக்டாக கைவிடிக்கிறான் அப்படின்னு பட்டம் சொல்ற அழகான என்ன அழகானது காந்த தேசிகர் தேசிகன் ஆச்சாரியார் காந்தம் சொல்லக்கூடிய அந்த காமசாஸ்திர ஆச்சாரியார் அவர் சொல்லிக் கொடுக்கிறேன் உங்க பத்தி தான் காந்த தேசிக கரெக்டாக அது வெள்ளத்துல கையப்படி ஆனந்தம் அது இறங்கின அந்த ஆனந்த மலையில பெருமாள் இப்படி திருமேனி அழகு பெரியாரு அழகைக்க ஐப்பாசுரமாக பெருமாள் பைத்தியம் எழுதாளே பொண்ணு பொங்கு வெண்மன கொண்டு சித்திலம் முற்றத்திற்கு முற்றத்து இழைக்கலுரிய பொங்கு வெண்மன கொண்டு விளையாடும் விளையாட பருவம் என் பொண்ணு என்ன கல்யாண விசா வந்துட்டு என் பொண்ணுக்கு சித்து சிதைத்தல் மண்ணு விளையாடுறது விளையாடுற பசங்க வெளியில இருக்க மண்ணை கொண்டு வெளியில விடுறதில்ல போடுது ஆத்திரியே சித்து சிதைக்கிறான் மித்தத்தை கொண்டு வச்சு மண்ணை கொண்டு வச்சு அதுல என்ன பசங்க விளையாடும் என் பொண்ணு என்ன பண்ற பெருமாளையது சங்க சக்கரம் திருக்குறா அதுல அந்த மண்ணில் பொங்கு வெண்மன கொண்டு சித்திலம் முற்றத்து இழைக்கல் உரிய சங்கு சக்கரன் தண்டு வாழ்வில்லும் அல்லது இழைக்கல் உறவாள் பஞ்சாயிரம் போடுவாங்க சங்கம் சக்கரம் கதை வாழ்வில் பஞ்சாயிரத்தையும் வருவதில்லை பெருமாளுக்கு பஞ்சாயிரம் அதை கீழான மண்ல மண் விளையாட்டுல என்ன பைத்தியம் பெருமாளுக்கு வரும் கல்யாணம் பண்ண வைராஜ் அவனையே வச்சிருக்கான் சின்ன குழந்தை கொங்கையில் இன்னும் குவிந்து இந்த வயசான கிறிஸ்தவத்துடைய வயசை காட்டுற வயசே இல்லையா குழம்புல கோவிந்தனோட இவளை சங்கையாக என்னுள்ளும் இந்த கோவிந்தன பாட்டு நஞ்சு நஞ்சு பண்றாரு என்னுள்ளும் நாடுறும் தட்டு உடுப்பாகின்றதை பைத்தியப்படுத்திருக்காரு இதே வயசமா இருக்கு திருவத்துல சமாளிப்பா சொல்ல போது மலையோர் முழுமுற்றும் போந்தில எவ்வளவு வயசு சைசவன் தாண்டி வயசு எவ்வளவு வயசு கூட வரல அதுக்கான ஆகாரங்கள் உடம்புல தெரியல மயும்பூவும் குழல் கூறிய அழகான கருப்பான மயில் உள்ளவள் தலையோகரையில்லை வஸ்திரம் கூட சரியா உத்தியமானதா அப்படிப்பட்டவள் புடவ கொடுத்தாத வயசு தான் நாவோ குழரும் பெருமாள் பெரியே பகிர்த்து நிற்கால் கடல் மண்டலாம் கடல் மண்டலாம் சேர்த்து பண்ணக்கூடிய அவ கண் அவள் கண் அப்படி இருக்கு இவள் பரமே பெருமாள் மலையோ பெருமாள் பண்ணிட்டாரு இதுக்கு காரணம் பெருமாளா பெருமாளுடைய மலையா திருவேங்கட மலையா திருமாவளவன் மலையா இல்ல மலையா மலையே பெருமாள் தான் வேதத்தில் தெரியும் விஷ்ணு பர்வதானாம் பர்வத் மலைகளுக்கெல்லாம் அதிபதி விஷ்ணு மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாதகமே இப்படி பெண் பண்றாரேன்னு அங்க திருவருத்தத்துல ஆழ்வாடு அனுபவம் அப்போ ஆரோக்கிய பூபேத விபிரமாகும் இப்படி கடாட்சங்கள் நிறைய வருது ஆரோக்கிய பூபேத பிராட்டியோட பார்வை அந்த புருவு நெருப்பு அந்த வில் மாதிரி புருவுன்னு சொல்லுவான் சாதாரண செயல்கே பிராட்டிக்கு சொல்லணும் மேரு தருவா மேரு மாதிரி படைச்சி அப்படி இருக்கும் அப்படி கூட கண்கள் விலாசங்கள் பார்வை நைசங்கிய இயற்கை வேணும்னு சீர்பு வச்சுக்கிறது வேணும்னு அன்பாக காமிமான முகம் வருது இயற்கையாகவே என்ன மந்தஸ்பதங்கள் லீலைகள் பொருள் நெருப்புகள் பொருந்திருப்புகள் அதெல்லாம் உள்ளவள் எப்போ அவளை யாரும் படிக்க முடியாது போகஸ்ரோதசி பெருமாளோட போகம் கொடுக்கறதுக்கே இருக்கக்கூடிய ஓடையவள் வெள்ளம் அவள் அந்த வெள்ளத்துல ஆச்சாரியன் பத்தியா பத்திக்கு உபதேசம் பண்ற வாத்தியாரா இருக்கான் இவரு அவன் உபதேசம் பண்றான் அன்யோ அன்னியம் மிதனம் திருக்கையை பிடிச்சார் இன்னும் வெள்ளத்துல ஜாஸ்தியா இருக்கு இன்பம் குமரி பருவம் நங்கை பருவம் என்ன ஏ கையை பிடிக்கிறான் அழகாயவோ அவன் தான் அகுமாரிவா எனக்கு தவானவர் தானே நீ சைசிவ எவ்வளவு வெதி கரகா சைசவம் இல்ல குழந்தை நிலை இல்ல எவ்வளவு நிலை அடையல நங்கை பருவம் அடையல அதுக்கு இடப்பட்ட இல்லை பெருமானவரை தானே கையை பிடிக்கிறான் அப்ப கையப்படி போது அந்த அந்த சமயத்துல ஒரே வாசனை பெருமாளுக்கு வேறே உனக்கும் வாசனை பெருமாள் சர்வகந்தா சர்வரசா பெருமாள் சர்வகந்தம் வந்தான் வெவ்வாறு செலுத்து கந்தத்வாரம் ஸ்ரீசூர்த்து செலுத்து அப்படிப்பட்ட வாசனை உள்ள அவனை அவன் கையப்பிடிக்கிற போது அப்படியே ஆனந்தம் ஜாஸ்தியாது ஆரோக்கிய பூபேத ஸ்மித பெண் பார்வை புருவ நெறிப்பு சிரிப்பு இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் ஜெகதி மகாதீப்பா அருகம் இல்லா தீராஜா என்ன பண்ணுவோம் பெருமான் கையப்படுகிறான் இந்த இடத்துல கரெக்ட் ஆச்சாரு கையை பிடிச்சிக்கோ இதான் இன்பம் உனக்கு அப்படி சொல்லி அந்த விஷயத்துல வாத்தியாராக சொல்லித்தரான் உன் கையை பிடிச்சான் கையை பிடிச்சி அப்படி வெள்ளத்துல கையை பிடிச்சி இன்ப வெள்ளம் வெள்ளத்துல போய் தீர்த்தமாடுற போது பத்தி பத்தி கையை பிடிச்சி தீர்த்தமாடுவான் அது பத்தியை காப்பாற்றுறதுக்காக கைப்பிடிக்கிறான் புண்ணியம் வர்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து தான் சீதாமாள் சொல்லுவான் நதிகள்ல சமுத்திரங்கள்ல. அப்படி மகாநதி போன போது கை பிடிச்சிட்டு போற மாதிரி கையை பிடிச்சிடாரு கேடு சொல்கிறது பகவத் வைசுப்பாரு விரோதம் சந்தேகப்படாது. போக அதுக்கு போகத்துக்கு கரண்டு நினைக்கக்கூடாது. அப்பேற்பட்ட அழகான ஆச்சாரியன் சொல்லி இந்த விடயத்துல ஆச்சாரியான பதி சொல்லி கையை பிடிச்சிட்டு வர அப்ப நல்ல வாசனை ரெண்டு பேருக்கும் சேரும். சர்வகந்தகான அவனுடைய மனம் கந்தத்வாரான இவருடைய மனம் சேர்ந்து அப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் திருமேனியிலே. அப்படி இந்த ஸ்லோகத்துல 43வது ஸ்லோகத்துல ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் மறுபடியும். ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் சரியே கிடையாது. ஆமரியாதம் அகண்டகம் ஸ்தனயுகம் ஆனந்தத்தை அனுபவத்தை சொல்ற ஆமோத அற்புத கம கம கமான் வாசனை பிள்ளாட்டி ஆச்சரியமாக யௌவனம் அந்த வயசு இருக்கு யௌவனம் அது ரெண்டாவது அழகு அப்படி வையவனத்தை வெளிப்படுத்துறாளாம். அம்பலாகிபதி வாட்டமில்லாத கதை திருமேனி அழகா வேறு சௌந்தரியம் அவதசேக சீதளம் நம்ம அப்படியே குளிப்பாட்டுறது கண்ணாலே குளிப்பாட்டுறது கடைக்கண்ணாலே குளிப்பாட்டுறது இப்படிலாம் இருக்கிறதே அங்கங்கமா சொல்லிட்டு வரும். அங்க பிரத்யங்க சௌத்தவம் அழுதுனா ஒவ்வொரு அங்கமா அங்க பிரத்யங்க சௌத்தம் தலை காலு நெத்தி கண்ணு கால் மூக்கு வாய் புஜங்கள் இப்படி வயிறு திருவடி இப்படிலாம் வர்ணிக்கிறதுக்கு அது அங்கங்கமா வர்ணிக்கிறது மொத்தமா இப்ப எவ்வளவு அழகு அப்படி அழுகுது. லாவண்யம் லாவண்யம்னா சோபை சமுதாய மொத்தமான அழகு அது ஏன் லாவண்யம் பேர் வச்சா ஒவ்வொரு பயத்துக்கோ ஒவ்வொரு தெருவத்துக்கோ ஒரு இடம் ஒண்ணு வெட்டி வேர் இருக்க அது வேர்ல வாசனை துளசி இருக்க அது இலையில வாசனை செடியில வலையில எங்கேயும் வாசனை. சந்தனம் இருக்க கட்ட தேக்க தேக்க சந்தன கட்டையில வாசனை. லவங்கம் இருக்க அந்த லவங்க பட்டையில வாசனை. கிராம்பூ மல்லிகை இருக்குன்னா பூ இருக்க தாமரை இருக்க பூவுல வாசனை. கிழங்கு வச்சதுக்கு வாசனை மஞ்சள் இஞ்சி சித்திரத்தை இதான் கிழங்குல வாசனை. ஏறக்காயில காயில வாசனை இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு வாசனை சொல்ல முடியும். லாவண்யம் உப்பு எடுத்துக்கொண்ட உப்புல எந்த இடத்துல இந்த ரசம் எங்க பார்த்தாலும் உப்புதான். ஐந்தவ கனஹான் உப்புன்னு சொல்லு கனமான அந்த உப்புக்கு ஏன் உப்பு எடுத்தாரு அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு இடத்துல எப்படி சொல்ல முடியாது. சில பழங்கள்ல தோல் ஒரு ருசி புல் பழம் ஒரு ருசி காய் ஒரு ருசியெல்லாம் இருக்கும் உப்பு எடுத்துக்கொண்டாரு எங்க கொஞ்சம் ருச்சி குறையுது எங்க வேற ருச்சி சொல்ல முடியாது. எங்க பார்த்தாலும் உப்பு தான் மொத்தம் உப்பு. அந்த ரசமாக எங்க ரசத்துக்கு உப்பு எடுத்த ரசம் எங்கும் பரவி இருக்கிறது. லாவண்யம் இப்படி ஒவ்வொரு நாள் சொல்லு போற லாவண்யம் கோமலாங்கம் இப்படி சொன்ன லாவண்யம் சொன்னோட உப்பு ருச்சிக்கு போறாங்க ரொம்ப மெல்லிய மிகவும் மெல்லிய அவயங்களுடைய கோமலம் பூக்களுடைய மாலை தொழுத்து எப்படி இருக்கோ அதே மாதிரி. அப்போ பெருமாள் இருக்கானே மாலை வச்சிருந்தான் வேற எங்க வச்சிருந்தாலும் பிராட்டிக்கு உருத்தம் தோறி போடும் நீ அங்க போய் பண்ண திருவாரூருக்கு அணிகலன் பெருமாள் எத்தனையோ ஆபரணம் இருக்கான் எங்களுக்கு எங்களோட ஆபரணங்கள் தான் மாலை ஆபரணம் தான் கழுத்து மாலை தோல் வலை கை வலை எல்லா ஆபரணம் தான் சௌஸ்துகன்ற மாலை உயர்ந்த ரத்தம் ஆபரணம் தான் வனமாலை ஆபரணம் எல்லாத்துக்காக வசந்த ஆபரணம் தான். அந்த மாலை இருக்கக்கூடிய நீ நீதான் உயர்ந்த ஆபரணம் நினைக்கிறார் பிராட்டி ஒரு நகை பெருமாளுக்கு. அதனாலே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் நான் எந்த மூலை பெருமாள் உன்னை விரும்புறான் நான் உன்னை சேவை விரும்பினா எந்த மூலை அத விவரிக்கிறது. எவ்வளவு யாகோஷம் வாசனை சொன்ன பங்கேற்பதற்கு இருக்காது. அந்த மறந்து தாமரை மாறி யாகோஷம் அது அம்மோணும் அம்மலதானே வந்து அதெல்லாம் லோகத்துல எப்பவும் தாமரை கூட வாடி போடும். ஆட்டமில்லா தாமரை, ஆட்டமில்லா தாமரை இருக்காது. நித்யா அலிங்க சுபாவசம் சித்தி, ரெண்டு பேர் திருமணிக்க சுவாவமாக இருக்கக்கூடியது. பூக்கள்லாம் இருக்கக்கூடியது. ஏன்னா வயிறுடத்தில் பாட்டிதான் சொல்றார், விளையாட்டுக்கோசம் வயிறுடத்தை உண்டாக்கினேன் அனுபவிச்சோம். எங்க பார்த்தாலும் பூ சொல்லிடும். ஏன்னா இவ பத்மா இவ சுத்து நடந்தா கூட கால் போகப்படாத மரத்திலே அங்கங்க பூ பொட்டி நிறையுது. அந்த வைகுண்ட லோகத்துல தரையெல்லாம் பதி பரிதா பதிதைகி பதமானைகி. அந்த மரத்தை வந்து நிகழ்கால சொன்னார், உயிர்கதை சொன்னார். இறந்து காலத்தை நிறைய உயிர்ந்து பூக்கள்லாம் அப்படி விளையாட்டு நடக்க வைக்கிறார். அப்படியே பூ பொட்டிட்டே இருக்கு, நிறுத்தல இருக்கு. பதிதைகி பதமானைகி பாஷிகர் அப்படி இப்ப பிராட்சியுடைய ஒரு சௌகமாக பெருமாள் அனுபவிக்கிறார். சௌந்தரியாமத சேகசீதலம் பேரழகு, சௌந்தரியமே அழகு, அது ஒரு அமிர்தம். அமிர்தத்தை வந்தவர் தானே பிராட்டி. அமிர்தத்துல வரும் அமிர்தம் ஆழ்வா சொன்னார் இல்லையா. சௌந்தரியாமத சீதலம் அவ்வளவு நினைச்சு வந்தது. சுவாவெல்லாம் மாத்திக்கலாம், அது ஒரே மாத்திக்க மாட்டார். குளிர்ந்த நிலை அமிர்த நிலை பெருமாளா கொஞ்சம் நிலையை மாத்திடுவான். அவங்க மாறுத்துவ ஆர்த்த இதெல்லாம் இருந்தா கூட விரோதியை நிர்ணயிக்கும் போது ஒரு கோபம் வரும், காட்டின்யம் வரும், கடின வஸ்து ரோகம் ஆகாரிய தீவிரம். சமுதிர தண்டனை இருக்கும் போது அவ்வளவு கோபம் இருக்கான். தீவிரம் சாதாரண கோபம் வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாராம். ராமன் கோபமே கிடையாது. ரோகம் ஆகாரிய தீவிரம் அப்படி வர வச்சிருந்தான் தாற்காலிகமாக. அப்படிதான் விஷ்ணு பத்னி கோரா இவ எப்படி நீலாசு பத்னிபதி வயசு இரண்டு விஷ்ணு பத்ய கோரா அகோரா கோரம் இல்லாதவளே கோரம் திட்ட கூட போக முடியாது. யாரு விஷ்ணு பத்னியா இருக்கிறாரு, விஷ்ணு பத்னியா இருக்கும் அகோரா. பெருமாள் கோரமா இருப்பார் அவர் கோரம் அகோரமா கோரமோட சேர்த்து ஜாமி பத்தி அது கிடையவே கிடையாது. நித்தியம் அக்யம் அதனை கிரகம் தேசிய சொன்னார். சக தர்ம ஜவரையும் சௌரேகே நித்தியம் அஜாத நிகிரகம். பெருமாள் தர்ம பத்னி, சக தர்ம சரியும் சௌரே சம்பந்தது ஜெகத்கீதா. லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணுற கோசம் அவர் பண்ற ஒரு யாகத்துல தர்ம பத்னியா இருக்கா. நித்தியம் அஜாத நிகிரகம், அதே சமயத்துல தண்டனை கொடுக்கறதே தெரியாது. சௌந்தர்யாமத சீதலம் லாவண்ய சூத்தார்பிதம். அப்படி லாவண்ய சோபை உடம்பு பூரா அழகு கழிக்கப்பட்டது. ஒரு அழகு நூலில் கோத்தா இருக்கும் போக முடியாது, பூவைதான் கோப்பா. ஒரு அழகெல்லாம் சேர்த்து நூலில் கோத்தா எப்படியோ நூல் தெரியாது, பூதான் தெரியும். அப்ப பிராட்டு அழகு அப்படி இருக்கு. அதனால அந்த சுவை எப்படி இருக்கு, திராட்சை பழம் கொட்டையில ஒரு சுவை, பழத்துல ஒரு சுவை, தோல்ல ஒரு சுவை, இப்படிலாம் இருக்கும். மொத்தத்துல உப்பு மாதிரி சொன்னேன் அப்படி சுவை. இப்படி வெளியிலயா வெளியில எங்க உப்பு ரசம் தெரியுது, உள்ள இருக்கா இந்த வெளியில இருக்கா. ஒரு வஸ்துல உள்ள ஒரு ரசம், வெளியில ஒரு ரசங்கள் இருக்கும். மாம்பழத்தை இருந்தா உள்ள பழத்துக்கு ஒரு ரசம், தோலுக்கு ஒரு ரசம், அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரியா உப்பு அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி பெருமாள் எங்கும் பரவியவன் அப்படின்னு காமிக்கிறது இந்த வாக்கியத்தை உபரிசில. சத்யதா சைந்தவ கணஹா அந்தரோ பாக்கிய கிருஷ்ணஹா ரச கன ஏவ ரசோ வைசஹா அப்படின்னு சைத்திரி சொல்லிட்டு இந்த ஊர் என்ன சொல்ற ரசோ கன ஏவ கணம் அப்படி. அதனால லவணமேவும் லவணம் அதான் சசிய பாவகா லாவண்யம். அதே ஆறாவது என்ன சொல்லப்படுற கோவலா அங்க சுமன சந்தர்ப்பணம். பொதுவான வாசனைக்கெல்லாம் இவருதான் காரணமா தெரியுது. பார்த்தா நம்ம அழக பார்த்தா கண்ணாடியை பார்க்கணும், கண்ணாடி பார்த்தா நம்ம அழகு எப்படி தெரியுது. இந்த சுமனசு பூக்களுடைய அழகு மாறுதம் எப்படி இருக்குன்னா இந்த கண்ணாடி காமிச்சா லட்சுமி தெரியுதா, அதான் சுமனசு. கோமலம் பர்ணாஷ்டமாதி நீதக்கிரமசூத்திரபத்தாபத்தியாக விவேசிதமத்த புஷ்பா அது எவ கால வரிதாகவே அங்கமாத்தான் ஆமோதயதி அனுபவராக தீயா அம்சவத்தி சரணாஜபியில் எல்லாம் அனுபவிக்கிற தேசிகள் வர்ணாசிரமங்கள் இதெல்லாம் சேர்ந்து பக்தி யோகம் பண்றான். அந்த பக்தி வர்ணாசிரமங்களால் கோக்கப்பட்ட அந்த பக்தி அந்த மாதிரி கோக்கப்படுறது. அதனால கொத்த புஷ்பம் அந்த மாதிரி புஷ்பங்கள்ல கோக்கிறாமே அந்த மாதிரி பக்தியும் வர்ணாசிரமம் அது எல்லாம் கோட்ட பெரிய மாலை. அது ஹிருதயங்கமா ஹிருதயத்தில் தியானம் பண்றோம், அந்த மாலையை மாறில் போட்டுக்கிறோம், அது சந்தோஷத்தை உண்டாக்குறது. அது என்று சரணாஜபியில் பேசி அனுபவிக்கிற பார்வத்து ஒரு அணிகள் நோயும் அது மாதிரி மார்புக்கு அணிகலன் அதே மாதிரி பிராட்டி அணிகலன் அணியா சொல்லலாம். குணாகத்தம் லோக குணத்தை வச்சுதான் லோக முடியை பற்றி சொல்லுவார். எம்பெருமான திருமாவு இருக்கு எப்படி அப்படி பெருமாள் அணிஞ்சா எப்படி சொல்லுங்க பெருமாள் ராசரா அரசரா சண்டை போடுற அண்ணன் அம்பு அம்பு சண்டை போடுற அவ ஆயுதத்தை அடிக்கிற எவ்வளவு பேர்ல அதனால மாறலாம் காயம் தழும்பு. அந்த தழும்பு எப்படி இருக்கும் ஊர்த்தாதா பிராட்டி மாறல உட்காண்ட வேலை சமம் இல்லாத மரபா கோயில் யுத்தம் போட்டு போட்டு பிராட்டி எழுதோ உறுத்தாதோ துர்தாந்த தைத்திய விஷய கதபத்திர பங்கம் வீரஸ்தே விபுத நாயக பாகுமத்தியம் தேவநாயகத்தில் பஞ்சாயத்தில் திருவேந்திரம் தேவநாதன தேசிய சொல்ற துர்தாந்த தைத்திய விஷய அடக்கம் கொடுமையான அசுரர்கள் எல்லாம் போர்ல பத்திர பங்கம் வீரன் நீ பாகுமத்தியம் அப்ப இப்படி வீர மாறு உடல் எப்படி இருக்கும் தழும்போடு இருக்குமே அந்த வீர மாறுவை எழுந்திருக்காது அவள் திருமையை திராட்டி அந்த மாறுவை எழுந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்றாரு. வீரபத்னி அவள் அதனால அதையும் அனுபவிக்கிறார். வீரம் சோதை கத்திரியா ராஜபுத்ரி வீர வீரத்து அனுபவிக்கிறார். ராட்சசால நிரசம் பண்ணி வரபோது அப்படியே கட்டிட்டாரு பபு பபு வைதேகி என்னைக்காவது சந்தோஷமடைந்தால் இந்த வீர வீர ரசத்தை அனுபவிச்சால் செய்தி சொல்லுவாங்க அப்படி நீ பிராட்டியுடைய திருமேனி அப்பேற்பட்டது அங்கங்க ஒரு நிற்கிறார். ஸ்ரீபத்த கௌஸ்தவரமா பரமா அதிகாங்கம் சிந்தான் பூஜ அபதே சொல்ற போது ஸ்ரீவத்ஸம் கௌஸ்தவம் ரமா ஆர்வம் எத்தனை இருக்கு. ஸ்ரீவத்ஸம் ஒரு மறு ஒரு அடையாளம் கொஞ்சம் மயில் பசுபோதான வெல்வெட்டு மாறி கொஞ்சம் இருக்கும் முக்கோணத்துல அது ஸ்ரீவத்ஸம் பேர் பெருதாட்டி இயங்குற இடம் பிராட்டி ஒதுகின்றவள் அகல இல்லையே இறையம் கிருஷ்ணான சம்பன் இப்படிதான் பிராட்டி கூட வரமாறு வரமாறு உரையும் பிராட்டிக்கு பல்லாண்டு பாருங்க ஸ்ரீவத்ஸ கௌஸ்தவ ரத்னம் திருமணம் தெரிஞ்சுக்கிறேன். ரமா ஸ்ரீவத்ன அடையாளம் கௌஸ்தவ ரத்னம் ரமாண்ட பிராட்டி வனமாலையே இந்த மாலை சிந்தா அனுபவது இதெல்லாம் சேர்த்து அனுபவம் திருமேனி அனுபவிக்கிறனே தேவநாயகனே வேற ஒன்னும் வேண்டாம் இதுவே போறோம் சரிதார்த்தம் வந்துருச்சு எனக்கு அவள் மென்மையான பிராட்டி ஒரு விதமான மரபு நேற்று அவளை போய் நான் நினைச்சுவேன் அப்படி குழம்பி போறாளாம் பிரதியந்தவ் பிரதியத்தவ் உபவலிப்சா அப்படின்னு ஆசைப்படுறேன். காந்தமான பகவான் திருமையை அடைகிறது அது எப்பேற்பட்ட திருமையினை பெருமாள் எப்பேற்பட்டவன் திருவாமி நம்மாரவர் அறிவிக்கிறார். தேவம் எப்பொருளும் படைக்க கிருஷ்ணிராசி பிராட்டிதான் அடிக்கடி சொல்றார் பிரமாணங்களோட தேவம் இந்த பிரகாசிக்கூடிய தேவதேவனுக்கான பெருமாள் படைக்க யாரும் இல்லா என்று சொல்றது பிரதயாரம் பண்ணி உடனே சித்திக்கிறார் பிராட்டியோடு சேர்ந்து. எப்பொருளும் படைக்க எல்லாத்தையும் படிக்கிறார் தேவன் பெரிய மனுஷன் மிருகங்கள் அசுரங்கள் ராட்சசர் எல்லாத்தையும் படிக்கிறார். மதுவான வசதியும் படிக்கிறார் கடுமையான வசதியும் படிக்கிறார். எப்பொருளும் படைக்க அப்ப சித்திக்கு நான் போன படைய நினைச்சா பெருமாள் நான் போன குழந்தை இல்லையா நான் திருநாபியில அவன் உண்டாக்கணும் பார்த்தேன். திருநாபி பெருமாளே மார்த்தவன் பாஷை அனுபவிக்கிறார். அவர் திருமால ஒரு நாபியில ஒரு தாமரை உண்டாக்குறாங்க என் குழந்தை பெருமா அதை உட்கார வைக்கணும் உண்டாக்கணும். பூவில் நான்வனை படைத்த திருமணியே போறாதா தொப்புடே போறாதா வேண்டாம் குழந்தை சௌகரியமா இருக்கணும் படைக்கணும் தொழிலை செய்யணும். பூவில் நான் முகமை படைத்த தேவன் தேவம் எப்பொழுதும் படிக்க முதல்ல ஒரு தேவன் சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தி உள்ள சர்வேஸ்வரன் இப்ப தேவன் ஐயோ கரளமான திருமா உட்கார கூடாதுன்னு பூவில் பூவில் நான் முகமை படைத்த தேவன் அவனுக்கு தெரியும் பெருமான் அண்ணா சௌகரியமா இருக்கணும் எம்பெருமானுக்கல்லால் முதல்ல ஒரு தேவன் பிரம்மா உட்கார வைக்க தாமரை உண்டாக்கிற ஒரு தேவன் அவன் தான் எம்பெருமான் எங்களுக்கு தான் பெருமான வந்தான். இப்ப அப்படி பெருமாள் நம்ம கிடைக்கக்கூடிய பூவும் பூஜனையும் போகணும். இந்த வருடங்களுக்கு பூஜை பண்ண போவாங்க. பூவும் பூஜையும் தருமையும் தகுமோ, மற்றவாறு மற்ற தேவதைகளாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. தேவம் எப்பொருளும் படிக்க பூவில் நான் ஊரை படைத்த பிரம்மாவுக்கே ஒரு பூவை உண்டாக்கினாரே மருதுவா. பிராட்டிக்கு என்ன மாதிரி மார்பு உண்டாக்குவார், அவளே பத்மா, அவளை ஜாக்கிரதையா மருதுவா இருக்கணும் அவர் சங்கல்பிப்பார். பூவில் நான் ஊரை படைத்த தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூஜையும் தகுமோ. திருவாரூரிய ரெண்டு பேருடைய தீமை அழக சொன்னார். அந்த ஸ்லோகத்தை மணி அனுபவிச்சிட்டு படிக்க போற ஸ்லோகம் ஆமோத ஆமோதாத்புதாலயோசமம்லாமதேகீதலம் இதம் லாவண்ய சூத்தார்ப்பிதம் ஸ்ரீரங்கேஸ்வரி கோமலாங்க சுமன சந்தர்ப்பணம் தேவி தாம் தோரஹ பிரதியத்ரம் அருகதி கவிம் திக் மாம் அகண்டாகுலம். நான் வைய மீது சொல்லி திருமணி என்னால் வந்திக்கப்படுறது கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படிப்பட்ட திருமணி பிராட்டி சொல்லி இன்னைக்கு உபன்யாசம் முடிக்கிறோம். கவிதா கே சிம்ஹாய் கல்யாண வேதாமே வேதாந்த